உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லை, வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல. பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா பழகிக்கல்லா. கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்ல. என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ குடுக்கிற தொல்ல, அதனால நாலு நாளா தூங்கவில்ல. நீ லண்டன் லட்டே, நான் மதுரை புட்டே, சேர்ந்து தான் விடுவோம் லவ் ராக்கெட்டே. அடியல் பார்த்துட்டு நீயும் என்ன தொட்டு, என் ஹார்ட்ட தாடிக்காதே பிக் பாக்கெட்டு. ஒரு ஜல்லி கட்டு கால போல ஆட்டி வந்தேனே, பால பால ஒரு புள்ளு கட்ட பார்த்ததால சாஞ்சேனே மேஞ்சேனே வாமல பாஞ்சேனே. பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லை, உன் வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல. சீக்கிரமே குட் பாய் ஃப்ரெண்ட் பிராப்தி ரஸ்து. பழகிக்கல் தான், பழகிக்கல் தான், பழகிக்கல் தான். சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல் தான் ஒ சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல் தான் ஒ சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல் தான் பழகிக்கல் தான்.